வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம், தமிழரின் சாகா கல்வி. நம்ம உயிருங்கிறது என்ன, எந்த இடத்திலிருந்து உயிர் பிரியுது, மரணம் என்பதற்கும் உயிர் என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன, உடல் உயிர் மரணம் இந்த மூணுக்கும் வெவ்வேறு சொல்லாக பயன்படுத்துகிற இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இப்படி பல்வேறு வகையில் பார்த்தோம். ரமேஷ் வந்து உயிர் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். அது மாதிரியே கோபு வந்து உயிர் பிரிதல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார் ரமேஷ். உடல் இயங்குவதற்கு உயிர் இயங்குவதற்கு காரணமான அமைப்புகளை பற்றி பேசியிருந்தார். கோபு வந்து உயிர் பிரிதல் என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். உயிர்களை பொறுத்தளவில் என்னுடைய புரிதல் என்னென்னா, மரணம் என்பது என்னவாக இருக்கிறதுனா, தனக்கு தெரியாமலே தன்னை பற்றி தனக்கே தெரியாமல் தானே மறைஞ்சிடுறதுக்கு பேர் மரணம். ரணம் தன்னை மறக்கின்ற பொழுது மரணமாகிறது. ஒரு விரலை வெட்டி போட்டிங்கன்னா அந்த விரலுக்கு தான் யாருன்னு தெரியாது, அதாவது அது தன்னை மறந்துடுது. இந்த இடத்துக்கு பேர் மறந்து விட்ட ரணத்திற்கு பெயர் மரணம். ரணமாக வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது உணர்வோடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ மரணம் என்பது ஒரு ரணம், இயக்கத்தன்மை உள்ள ஒன்று தன்னை மறந்து விடும் பொழுது மரணம் வருகிறது. இதுதான் உறங்குவது போலும் இறப்பு, உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது. உண்மையில் நித்திரை சத்துரு, நித்திரை என்பது ஒரு தற்காலிகமான மரணம். ஏன்னா தூக்கத்தில் இருக்கும்போது கூட நம்மளுக்கு எதுவும் தெரியறதில்லை, என்ன நடக்குதுன்னு நம்ம உடம்பு நம்மளுக்கு தெரியறதில்லை, எதுவுமே தெரியறதில்லை. மரணம் என்பது நிரந்தரமான தூக்கம். அந்த தூக்கத்தில், இந்த தூக்கம் தற்காலிகமான தூக்கத்தில், தற்காலிகமான மரணத்திலேருந்து நம்ம மீண்டுகிறோம். ஆனால் நிரந்தரமான தூக்கம் அல்லது நிரந்தரமான நித்திரை அப்படிங்கிறது மரணம்னு சொல்லலாம். அதிலேருந்து நம்ம மீள்றதே இல்லை. மீளா துயில் கொண்டார் அப்படின்னு கூட நம்ம இறப்பை பற்றி சொல்கிறது உண்டு. துயில்னா தூக்கம். அப்போது உடம்புங்கிறதே என்னென்னு தெரியாமலே தூங்கிடுறது, ரொம்ப ஆழமான அளவுக்கு எவ்வளோ காலம் தூங்குறோன்னே தெரியாமல் தூங்கிடுற ஒன்றுக்கு பேர் மரணம். இதை ராமலிங்கம் வந்து தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது கூட இப்படி சொல்கிறாரு. யான் எனது என்னும் பேதம் தோற்றாது நெடுங்காலம் அருகி கிடந்த என் உள்ளே அப்படின்னு அந்த கடவுள் வணக்கம் துவங்கும். நான் யார் என்னன்னே தெரியாமல் ரொம்ப காலம் கிடந்தேன், அப்படிப்பட்ட எனக்கு என் உள்ளே எழும்பி நின்று ஒரு உள்ளொலியாக அப்படின்னு சொல்லுவார். எல்லா உயிர்களுமே ஒளி நாட்ட முடியாது, ஒளியை தேடுகின்ற முகமாக உள்ளது தான் உயிர்கள் எல்லாமே. உயிர்கள் எல்லாமே வெளிச்சத்தை நாடுகின்றன. வெளிச்சம் இல்லாத பொருளில் இடத்துல நம்ம இருக்க முடியாது. வெளிச்சம் இல்லாத இடம் வந்து நம்முடைய பிராண உயிரை வந்து நஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை. அதாவது இப்போ மரணங்கிறது மிக ஆழமான ஒரு இருளுக்குள்ளே என்னென்னு தெரியாத ஒரு இடத்துல போய் நம்மளே நமக்கு நாம் யாருன்னே தெரியாத இடத்துல போய் ஒரு நிற்கிற இடத்துக்கு பேர் மரணம். நம்ம உடம்பு தெரியாது, கை தெரியாது, கால் தெரியாது, இப்போ உறவு தெரியாது, பூமி தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் எனது அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் மறைஞ்சிடுற இடத்துக்கு பேர் ஒன்று. என்றைக்கு இருந்தாலும் நான் எனதுங்கிற உணர்வோட அறிவோட தெளிந்த அமைப்புகளோடு இருக்கிறது பேர் தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. இந்த நிலையை வந்து பல்வேறு நிலைகளாக சொல்லுவாங்க. சில பேர் சிவ வடிவம், அதாவது லிங்க வடிவமாக சொல்லுவாங்க. அதுபோல் ஜோதி வடிவமாக போன வர ராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் காயசித்தி சித்தர்கள்லாம் பல நூறு ஆண்டுகள் வந்து உடலோடையே வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு பஞ்சபூதங்களில் மறைஞ்சதாகவும் சொல்லுவாங்க. ஆகாய வடிவமாக போனது, இப்படி பல்வேறு வடிவங்கள்லையும் உடலை மாற்றிக்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னு செவிவழி செய்திகள் உண்டு. அது போலவே கோபு சொன்னது மாதிரி கூடு விட்டு கூடு பயல், தன்னுடைய உடல்லிருந்து அப்படியே வேறொரு உடலுக்கு தன்னுடைய உயிரை மட்டும், ஆன்மா அல்லது உயிரை மட்டுமே நகர்த்தி கொண்டு சென்று வேறொரு உயிரோடு கலந்து எழும்பி நிற்றல் அல்லது அந்த உடலில் கலந்து எழும்புறது. அந்த மாதிரி தான் திருமூலர் என்பவர் ஒரு ஆட்டு இடையனோட உடலில் புகுந்து இறந்து போன ஆட்டு இடையனுடைய அந்த பசுக்களினுடைய அழுகை தாங்காமல், அந்த துக்கம் தாங்காமல் தன்னுடைய மெய்ப்பன் இறந்து போனதை பார்த்து அந்த பசுக்கள்லாம் அப்படி கண்ணீர் விட்டு கதறிச்சான். அதனால் அந்த பசுக்களோட துயரம் தாங்காமல் அந்த திருமூலர் வந்து அந்த ஆட்டு இடையனுடைய உடம்பில் புகுந்து, அந்த மாட்டு மேய்க்கிறவனுடைய உடம்பில் புகுந்து எழும்பி அந்த மாடுகளுக்காக எழும்பி வந்ததாக ஒரு செவிவழி வரலாறு உண்டு. திருமூலருடைய கோயில் இன்னமும் அந்த ஆடுதுறைக்கும் பக்கத்தில் இருக்குது. திருமூலருக்குன்னு தனியான கோயில். இப்படி பல்வேறு வகையான தகவல்கள் செவிவழி தகவல்களாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் என்னுடைய ஆசிரியர் சொன்னது மாதிரி, செத்து போன உயிருக்கு பசியும் தாகமும் இல்லை. அது போலவே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரு. உணவுங்கிற ஒன்று உயிரை வளர்க்குறதுக்காக வருது. இப்போது உயிர் வந்து வளரக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. எப்போ வளரக்கூடிய தன்மை உள்ளதாக ஒரு உயிர் இருக்கோ அப்போவே அது தேயக்கூடியதாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஒரு செடி வளரும்போதே அதை ஏதாவது கடிச்சிதுன்னா அது தேஞ்சிருங்கிறதும் தெரியணும். அது மாதிரியே வளர்கின்ற ஒரு அமைப்பு தங்கு தடை இல்லாமல் எல்லை கடந்து வளர முடியும், அல்லது தன்னை நிலைப்படுத்திக்க முடியும், அல்லது தன்னை அழியாமல் காத்து கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு பல்வேறுபட்ட நிலைகளில் தான் ஒரு உயிர்ங்கிற ஒன்று இயற்கையாக தோற்றுவிக்கப்படுது. இதில் ராமலிங்கரை பொறுத்தளவில் என்ன சொல்கிறாருன்னா, மரணம் என்பது உயிர்களுக்கு இறைவன் அளித்த சோதனை அப்படின்னு சொல்கிறார். மரணமே உயிர்களுக்கு இறைவன் அளித்த சோதனை. அதாவது நம்ம பிள்ளை பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணாதா அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சோதனை அப்படின்னு ராமலிங்கர் சொல்கிறாரு. தொடர்ந்து நாளை சந்திப்போம். தமிழரின் சகா கல்வி.